శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే వాచ్యహారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే బహుళభూషణ మహాగురవే నమః శ్రీ తరంగభానందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథవర బ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాసవర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి శ్రీరుండు తోగుప్పులు తిరివేంగడముడయాన్ పారం రచ్చొన్న వడమొడియుల్ ఓరందు తానే యమయాదో తారణియల్ వాళ్వార్కు వానేరప్పోమడవும్ వాళ్వు శివతే నియమాంత మహాదేశి ఆయనమా ஆங்குவன் நரகத்தழுந்தும் போது அஞ்சேலன் அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரையன்ன பொன்னாரடியம்பிரானை உம்பர்கனியாய் நின்ற வேங்கடத்தரியை பரிகீரியை வெண்ணையொன்று உரலினிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நண்பாலினையன்றி என் மனம் சிந்த செய்யாதே அப்படின்னு கலியன் சாதிக்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் இப்போ சொல்லிருக்கோம். இதுல 47 ஸ்லோகங்கள் பிராப்தம் என்ற இதன் 48 ஸ்லோகத்திய சாராம்சத்தை இந்த பாசுரத்தில் கலியன் கொடுத்திருக்க, அதைதான் சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். தெய்வாது பிராப்த விஷகிரிதடம் தேகினி துவன் நிதானாத் சுவாமின் பாகியந்தியற்பதனே விதந்தி ஸ்வாபமந்தியம் விந்ததி ஸ்வாபமந்தியம் தேவஸ்ரீமான் திசதி கருணே திட்டிமிச்சம் ஸ்வதீத்யாம் உத்காதேன ஸ்ருதி பரிஷதாம் உத்தரேணாபிமுக்தியம் ஆபிமுக்தியம்னு சாச்ச தெய்வாத்து பிராப்தே விஷகிரி தடம் தேகினி தொத் நிதானாத் சுவாமின் பாகீன்யத் வசனனே விந்ததி ஸ்வாபமந்தியம் தேவஸ்ரீமான் திசதி கருணே திஷ்டிமிச்சம் சத்பதீயாம் உத்காதேன ஸ்ருதி பரிஷதாம் உத்தரேன அபிமுக்தியம்னு இந்த 48 ஸ்லோகத்தை கொடுக்கிறார். இதுல வந்து தயாதேவியே உன்னை அடைவதற்கு காரணமாய் உடையது சுகுர்தாதி பாக்ய விசேஷம்னு சொன்னா, அதாவது கருவிலே திருவுடையார் அப்படின்னா தாயமான கட்டாட்சமானது ஒரு குழந்தை ஜனிக்கும் போதே எம்பெருமானை கட்டாட்சம் எந்த குழந்தையோட திருஷ்டி எந்த குழந்தை விழுறதோ அவ மகா ஞானியாய் இருப்பான்னு சொன்னா சுவாமி அம்மாழ்வார் அவதாரம் பண்ணும் போதே ஞானப்பிரான் வந்து தன் ரெண்டு கண்ணையும் நம்மாழ்வார் அவரை கடாட்சம் பண்ணதா சொல்றா திருவிருத்தத்திலே. பெருங்கேடலார்த்தன் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்க பிழற வைத்தார் இவ்வகாலம்னு சாதிச்சார். அதனாலே ஒரு சுகுத விசேஷத்தாலே தயாதேவியே உன்னுடைய அனுகிரகத்தாலே இந்த திருமலையிலே அவனுடைய தாழ்வாரத்திலே வாழ்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே என்று குலசேகர பெருமான் சொன்னாரே அது வந்து சத்தியமாச்சு. அந்த பாக்கியம் பெற்ற இந்த ஜீவாத்மா இந்த பிராணியானவன் என்ன பண்றான்னா இந்த தயாதேவியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே பிரேரணையாலே அவனை அறியாமல் ஸ்வயமேவ தான் வந்து அபுத்தி பூர்வமாக தெரிஞ்சு சொல்லல தெரியாம சொல்றான் சுவாமி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அவனுடைய அந்திம திசையிலே கண்மூடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்திம திசையிலே வந்து ஒருவன் பெருமாளை ஸ்மரிக்கிறான் அப்படின்னாக்கா அந்த ஸ்மரணையை கொண்டு வருவது நம் தயாதேவின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சாய்க்கிறார். ஆனா எம்பெருமானை நாம் நினைக்க வேண்டும்னா முதல்ல அவன் நினைக்கணும்னு திருமேஷப்பிரான் சாய்கிறார். இறந்துரைப்பதுண்டு வாழி யமனே நிரத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மன்னுகீர் பரந்த சிந்தையொன்று நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. திருச்சந்தூர்த்த பாசுரம். இது நாம் நம்முடைய தேகமானது ஆரோக்கிய ஸ்திதியிலே இருக்கும்போது புத்தி பூர்வமாக இந்த எம்பெருமான நாம் தொட வேண்டும் என்றால் இவன் என்னை தொட வேண்டும் என்று எம்பெருமான் பூர்வே சங்கல்பிக்க வேண்டும்னு தாத்பரியார்த்தம் இங்கே. அவன் நினைச்சாதான் எம்பெருமானை நாமே நினைக்க முடியும் அப்படின்னு விஷயம். ஆனா இங்க என்ன சொல்றான்னா, இந்த தயாதேவியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே இந்த ஜீவாத்மா அபுத்தி பூர்வமாக தான் எம்பெருமானை தான் சொல்றோம் என்று கூட தெரியாமல் தயையினுடைய அந்த பேரணையாலே அவருடைய அனுகிரக விசேஷத்தாலே அவனும் அறியாமல் ஹே பிரபோ ஹே வேங்கடத்தானி நீ என்னை ரட்சித்து காக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிராண விநியோகத்துவம் போல சொல்றானான். நம் ஆச்சாரியால் என்ன சொல்லித்தானா, அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னா ஒரு கால சரணா அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்றென்றார்க்கும் அறுக்காதை அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பான் இதுதானோதும் இருக்காலும் எழிர் முனிவர் நினைவினாலும் இவையறிவா செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நெழ்விரதம் எனக்கொண்டென்றும் நரிவுரத்தான் நிலையுழந்து நிலைபற்றோமேனு சுவாமி தேசிகன் அறுத்து அமுதாஸ் சுவாமிகளை சாட்சர். ஆனா அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னு பரதன் தானே சாதிச்சு திருக்கட்சி நம்ப மூலமாக நமக்கு வார்த்தைகள் கிடைச்சது, அந்த பகவத் வார்த்தைகள் கிடைச்சது. ஏனா இவனுடைய இந்த எப்பேற்பட்ட ஞானியாயினும் ஞானம் அபோகதனஞ்சனு கீதாச்சாரியன் வாக்கு எப்பேற்பட்ட வித்வானையும் அந்திம திசையான ஒரு மயக்கு மயக்கிடும். தன்னை அறியாம போயிடுவா, தன்னை அறியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இவள் எப்படி பெருமாளை ஸ்மரிக்க முடியும்? அதனாலே திருமஞ்ச மன்னன் அப்போ சொல்லி வைத்தார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வா சொன்ன வாக்கு. அதே பின்னால கலியனும் ஆங்குவன் நரகத்தழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்குன்னு பிரார்த்தனை பண்ணார். ஆனா இங்க தயாதேவியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எப்படி இருக்குன்னா, அந்திம ஸ்மிருதி இவனால பண்ண முடியல. கீழ்ப்பாசுரத்தில் வேதசாஸ்திரங்களை கொடுத்து அதற்கு சம்சயங்களை தீர்ப்பதற்காக பகவானுடைய தத்துவத்தை ஐயன் திரிபுரணாம் தெளிய வேண்டும் என்று பகவத் சாஸ்திரத்தால் கொடுத்து அது போதாது என்று கடைசியிலே இந்த ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வதேகத்தை தியாகம் பண்ணும் விடும் காலத்திலே பகவான் விஷயமாக ஒரு அந்திம ஸ்மரணம் வேண்டும் இல்லையா, அதை ஸ்மரித்துக் கொண்டு முடிவிலே தேகத்தை விடுகிறான். தேக அவசானத்தின் அது நடைபெறது. ஆனா அந்த ஸ்மரித்துக் கொண்டு முடிவிலே தேகத்தை விடுகிறானோ அதை அதாவது எதையும் ஸ்மரித்துக் கொண்டு எந்த வஸ்துவை இந்த தேகம் முடியும் போது அந்த ஜீவனுடைய மனசிலே இருக்கோ எதை ஸ்மரிக்கிறானோ அத வஸ்துவாக அடுத்த பிறவி இவனுக்கு பிறக்கிறதுன்னு கீதாச்சாரியன் சாதிச்சிட்டார். சாட்சாத் பகவானுடைய வாக்கு கால கலியுக கண்ணன் அவன்தான் துவாபரகத்தே ஸ்ரீ கிருஷ்ணனா இருந்தான் திருவேங்கடத்தான் இருந்தான்னு சொல்றா, அவன் வாக்கு அப்படி இருக்கு. ஆனா அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னு இங்க சொல்றா பெரியவா. அதே அர்ச்சாவிக்கிரக மூர்த்தியான வரதனுடைய வாக்கு இருக்கு. ஆனா இந்த தயாதேவி என்ன பண்றான்னா, எம்பெருமானை நினைக்காத ஜீவாத்மாக்கள் ஆனான் அவள் எம்பெருமானே சிஷ்யன் அந்த திருவேங்கடத்தானே நீயே சரணன்று ஆயரஞ்சு அஞ்சாமன்னு சொல்லி அப்படி சரணாகதி பண்ணவன் ஜீவாத்மா அவன் விஷயத்தை தயாதேவி கிஞ்சித்து உபகாரம் பண்ற அவனுக்கு அந்த அந்திய ஸ்மரணத்தையும் இந்த தயாதேவியை செய்துவிக்கின்றான்னு சுவாமி தேசியனுடைய திருவாக்கு இந்த பாசுரத்தில். வேங்கடமலைக்கு இவன் செல்லும்படியான பாக்கியமும் இந்த தயாதேவியுடைய பரம புருஷகாரத்தாலேதான் பாக்கியவசத்தாலே ஏற்படுறதுன்னு தேசிகன் திருவுள்ளம். அப்போ அங்கு சென்றாலும் இந்த வேங்கடமலையினுடைய சமீபத்திலே சந்நிகிதமா இருக்கக்கூடியதான அந்த கிராமங்களிலே தேக வியூகம் ஏற்பட்டதுன்னா இவருடைய கரண கலேபரங்கள் சொல்றால செவிவாய் கண்மூக்கு உடலன்றைபலம் செந்தி விவிகார் நீர்வின் பூதமைந்தும் அவியாத ஞானமும்னு சொன்னாலே இந்த செவிவாய் கண்மூக்கு மனசு புத்தி இதெல்லாம் இவனுடைய வசம் இழந்து நிற்கும் சுவாதீனம் இல்லாம இருக்கும். அவனாலே பேச முடியாது இல்லையா. அவன சோர்வினால் பொருள் வைத்ததொண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றமிருந்து ஆர் வினவிலும் வாய்திரவாதே அந்தகாலம் அடைவதன் முன்னம். அந்த அது அப்பேற்பட்டதாக நிலை நிலையில இவன் புத்தியானது இவன் சுவாதீனத்தை இருக்காது. ஒரு அவகாசம் ஒரு க்ஷணமாத்திரம் கூட எம்பெருமானை ஸ்மரிக்கிறதுக்கு அந்த புத்தியில படாது. அப்படிப்பட்டவன் அந்த புத்தி உடையவன் அந்த தேகஸ்தித்தியில என்ன பண்றான்னா இந்த தயாதேவியனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தாலே ஹே சுவாமி ஹே திருவேங்கடத்தானே ஹே எழுமலையானே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வாயினாலே பிதற்றான்னு சொல்றார். இவன் பிதற்றுவதை கேட்ட நம்முடைய ரட்சகனான சீனிவாசனும் அவனுக்கு அந்த கடாட்சத்தை கொடுப்பதற்கு தயாதேவி முக்கிய காரணமாயிருந்து அந்த ரட்சணைக்கு ஆமோதிப்பது போலே இந்த பிரணவத்தை சொல்றான். பிரணவம் சொன்னா ஆஸ்துன்னு அர்த்தம். நான் ஒப்புக்கிற உன்னுடைய பிரார்த்தனை ஏத்துக்கிறமானு பெருமாளே சொல்லும்படியாக பிரணவம் இருக்குன்னு பெரியவா சொல்றாங்க. வேதங்களுக்கெல்லாம் பரம பிரதிபாத்தியனான இந்த பரமபுருஷனான திருவேங்கடத்தான் வேதத்தின் முழவ முதலெழுத்தாகி அந்த பிரணவம் இருக்கே அந்த ஓங்கார நாதத்தின் மூலமாக இந்த ஜீவாத்மாவுடைய பிரார்த்தனையை ஆம் என்று ஆமோதிக்கின்றான். இவன் கடைசி காலத்திலே ஜீவாத்மா அந்திம தசையிலே தன்னுடைய நிலையிழந்து சொல்லும் காலத்திலே பகவானுடைய அந்த திருச்செவிகளிலே இவனுடைய பிரார்த்தனை விழும்போது எம்பெருமானுடைய திருவாக்கிலேந்த பிரணவம் கர்ணமந்திரமாக இவன் காதில் விழுகிறது என்று பெரியவா இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். சில பெரியவா சொல்லி கேள்வி ஸ்ரீமுஷ்ணத்தை இருக்கக்கூடியதான் அந்த பெருமாள் அந்த பூவராகன் வந்து எவனொருவன் அந்த க்ஷேத்திரத்திலே பிராண விநியோகம் பண்றானோ அவனுக்கு அவரே வந்து துயமந்திரத்தை அவனை திருக்காதலே ஓதுவார் என்று சில பெரியவா சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட விஷயம் இந்த தன்னுடைய நிலையிழந்திருக்கக்கூடியதான ஜீவாத்மா அந்த நிலையிலே தன் வாயை திறந்து எம்பெருமான் நீயே சரண் இனி என்னை ரட்சிக்க வேண்டும் என ஒரு பிரார்த்தனை பண்றான்னா அந்த பிரார்த்தனைக்கு இவன் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இவன் அறியாமலே இவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஹே ஸ்ரீனிவாசான் என்னை ரட்சிக்க கடவாயின்னு பிரார்த்தனை பண்றான்னா அது தயாதேவியனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தாலேதான் நடக்கிறது என்று சுவாமி தேசிகன் இந்த பாசகத்திலே ரொம்ப அற்புதமா தேவஸ்ரீமான் திசதி கருணே திஷ்டி பிச்சம் ஸ்வதீத்யாம் உத்காதேன ஸ்ருதி பரிஷதாம் உத்தரேன அபிமுக்கியம் அப்படின்னு இந்த உத்தரத்தினால் என்ன பதத்தினாலே பதிலை சொல்லுவது அப்படின்னு காட்டுறாங்க பெரியவா. அதனால இந்த பாசகத்தின் மேலே தெளிந்த விஷயம் என்னன்னு கேட்டாக்கா தயாதேவி இந்த ஜீவாத்மா முடியாத நிலையிலும் அவன் வாக்கினாலே எம்பெருமான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை அவன் வார்த்தையாகவே வெளிக்கொண்டு வருகிறாள். அதற்கு அவள் அனுகிரகம் பண்ணுகிறான். இந்த வாசனத்துடைய தெளிந்த கருத்து அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.